I thank God for the time of worship that we had and the word that we had we heard at the time of worship. இந்த நாளில் ஆராதனை நேரத்திலே நாம் கேட்ட ஆராதனை வேளையில் நாம் கேட்ட வார்த்தைகளுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். Romans chapter 11. ரோமர் 11 அதிகாரம். And the words we read was the 36. 36 வசனத்தை நாம் கேட்டோம். From him and through him and to him are all things. To him be the glory forever. Amen. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. To him be the glory forever. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை. Brothers and sisters. சகோதர சகோதரிகளே. If we by the grace of God if we dedicate ourselves to live this life always giving glory to God to living a life which will bring glory to God தேவனுடைய கிருபையினாலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை நாம் தேவனுக்கு அர்ப்பணித்து நாம் அப்படி வாழும் பொழுது எல்லா நேரங்களிலும் அந்த மகிமையை நாம் அவருக்கே செலுத்த வேண்டும். And if we live that life that will bring glory to God நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றால் அந்த வாழ்க்கையானது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். I pray I and all of us sitting here will have that hunger to live for the glory of God. நான் என்ன ஜெபிக்கிறேன் என்றால் நானும் இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நாம் அப்படி தேவனுக்காக தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்ற அந்த பசி அந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். And if you are humble I believe definitely the Lord will give all of us anybody that grace to live for his glory. நாம் நம்மை தாழ்த்துவோமானால் இங்கே இருக்கிற எல்லோருக்கும் அப்படி தேவனுடைய மகிமைக்காக வாழுகிற அந்த கிருபையை தேவன் தருவார். You know when the Lord Jesus started preaching the sermon on the mount மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காரியங்களை பிரசங்கிக்கும் பொழுது he was telling his disciples how they can be immensely blessed by God அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய சீஷர்கள் எப்படி சிறப்பான மகத்தான முறையில் அவர்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்ற காரியங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். Immensely blessed by God தேவனாலே மிகவும் மகத்தான முறையில் ஆசீர்வதிக்கப்படுவது. Not the blessings of health and wealth the material prosperity that is not he was preaching தோ செழிப்பான அந்த ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய சரீர ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல you know he did not preach false gospel like it is being preached today that you will get a car you will get a bungalow if you trust in Jesus Christ இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தால் உங்களுக்கு கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் இப்படிப்பட்டதான பொருளாதார ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று பிரசங்கிக்கிற அந்த பொய்யான பிரசங்கத்தை அந்த சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே செய்யவில்லை. He did not preach if you give 10% of your salary you know God will abundantly bless you. He did not preach things like that in the Mount Sermon. In fact he never preached anywhere. நீங்கள் உங்களுடைய வருமானத்திலே 10% ஆண்டவருக்கு கொடுத்தால் நீங்கள் நன்றாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இப்படிப்பட்டதான பிரசங்கத்தை அவர் ஒரு நாளும் செய்ததில்லை. Yeah, he did not preach if you give 10% you will get a big house or car or promotion. No. நீங்கள் 10% உங்கள் வருமானத்திலிருந்து கொடுத்தால் நீங்கள் பெரிய வீட்டை பெறுவீர்கள் காரை பெறுவீர்கள் உங்கள் பதவியிலே ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இப்படியெல்லாம் அவர் ஒரு நாளும் பிரசங்கிக்கவில்லை. He was only preaching how we can receive heavenly spiritual blessings. அவர் பிரசங்கித்ததெல்லாம் பரலோக ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் பிரசங்கித்தார். He was preaching how one can possess the kingdom of God. ஒரு மனிதன் எப்படி kingdom of heaven தேவனுடைய ராஜ்யத்தை அந்த பரலோக ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் அவர் பிரசங்கித்தார். How one can you know be comforted by God. எப்படி ஒருவன் தேவனாலே அவன் ஆறுதல் அளிக்கப்பட முடியும் ஆறுதல் படுத்த முடியும். How he was telling them how one can you, how you, they can see God. எப்படி ஒருவன் தேவனுடைய தேவனை பார்க்க முடியும். How one can inherit the whole earth for God. இந்த முழு பூமியையும் தேவனுக்காக சுதந்திரிப்பது எப்படி. Do we have such a longing to receive you know these blessings? நம் எல்லோருக்கும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெறும்படியான ஒரு வாஞ்சை ஆசை இருக்கிறதா? Or do we have only you know a longing to receive only material blessings? So I need a car, I need a home, I need promotion. My sons and daughters have to be married. Do we only long for these material blessings? அல்லது எனக்கு ஒரு வீடு கிடைக்க வேண்டும், ஒரு கார் கிடைக்க வேண்டும், பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆக வேண்டும், இப்படிப்பட்டதான பொருளாதார ஆசீர்வாதங்களைத்தான் நீங்கள் தேடுகிறீர்களா? Material blessings God can give to anybody. பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் எவருக்குமே கொடுப்பார். We see with our own eyes how the Hindus and the people who don't believe in Jesus Christ, Hindus, Muslims, Sikhs and everybody, even the atheists who don't believe in God, how they receive all these material blessings. God gives them. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால் இந்துக்கள், முகமதியர்கள், சீக்கியர்கள் தேவனே இல்லை என்று சொல்லுகிற அந்த நாத்திகர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கிறது. In fact, they have more material blessing than many of the true disciples. தேவனுடைய உண்மையான சீஷர்களை காட்டிலும் இவர்கள் எல்லாரும் நன்றாக பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். I am not saying that Jesus will not give material blessings to his disciples. No. அவருடைய ஆண்டவராகிய இயேசு அவருடைய சீஷர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் தரவே மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. Our Lord has promised if we seek the kingdom of God first and his righteousness, he will add all these necessary things, all these needed things in our life. தேவன் சொல்கிறார், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமாய் தேவைப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தருவார். So in Matthew chapter 5, in the Sermon on the Mount 5, 6, 7, the Lord is teaching the disciples about receiving the heavenly blessings. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ஆசீர்வாதங்களை எப்படி பெறுவது என்கிற காரியங்களை அவர் பிரசங்கிக்கிறார். When I read these portions, when we read these portions, we should all have that longing, Lord, I must possess all these spiritual blessings in my life. நான் இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது நான் இப்படித்தான் உணர்ந்தேன், நாம் எல்லோருமே இப்படி நாம் உணர வேண்டும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். Lord, I pray that for myself. Lord, I want to have all these blessings which you have promised here. நான் இப்படித்தான் ஜெபித்தேன், ஆண்டவரே நீர் இங்கே சொல்லியிருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். And the Lord is telling in these 5, 6, and 7 the secrets to receive such heavenly blessings. 5 6 7 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரகசியங்கள் எல்லாமே பரலோக ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்காகத்தான். And the key for that is அந்த பரலோக ஆசீர்வாதத்திற்கான சாவி, அதை திறப்பதற்கான சாவி இவைகள் is in verse 3, chapter 5, Matthew chapter 5 verse 3. அது மத்தேயு 5 அதிகாரம் 3 வசனத்திலே இருக்கிறது. Matthew chapter 5 verse 3. மத்தேயு 5 அதிகாரம் 3 வசனம். Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், kingdom of heaven. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. This is the key to reach the heights of the spiritual, the peak of the spiritual blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் அந்த மலை உச்சியை தொடுவதற்கான ரகசியம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. The Lord said, the whole kingdom of heaven is yours. ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் முழுவதும் உங்களுடையது. While you live on earth, the whole kingdom of God, heaven can be yours. இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது பரலோக ராஜ்யம் முழுவதும் நம்முடையது. Yeah, the triune God will be ours. திருத்துவ தேவன் நம்முடையவர். The spirit of worship will be ours. அந்த ஆராதிக்கிற அந்த ஆவியானது அது நம்முடையது. The spirit of worship which is in heaven will be ours. பரலோகத்திலே இருக்கிற தேவனை ஆராதிக்கிற அந்த ஆவி அது நம்முடையது. The heavenly peace and the the joy of the Holy Spirit which God has promised, that will be ours. பரலோகத்திலே இருக்கிற சமாதானம், அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாம் நமக்கு நம்முடையது. That will be ours in any situation that we go through. நாம் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. And in the kingdom of heaven, there will be a continuous fellowship with God. பரலோக ராஜ்யத்திலே தொடர்ந்தேச்சியான ஒரு தொடர்ந்த உறவு ஆண்டவரோ தேவனோடு கூட நமக்கு இருக்கும். ஐக்கியம், தேவன் தொடர்ந்த ஐக்கியம் இருக்கும். And that fellowship, the continuous fellowship with God while we live on earth shall be ours. இந்த பூமியிலே வாழும் பொழுதும் அந்த தொடர்ந்த தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் நமக்கு உண்டு. Many more blessings such as these will be ours. இப்படிப்பட்டதான அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடையவைகள். But the secret is, ஆனால் அதற்கான ரகசியம், is being poor in spirit. நாம் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். It is about how I see myself. அது எப்படி என்றால் நான் என்னை எப்படி பார்க்கிறேன் என்பதை பொறுத்தது. It is about seeing my own need. என்னுடைய தேவையை நான் எப்படி பார்க்கிறேன், நான் எவ்வளவு தேவையுள்ள மனுஷனாய் இருக்கிறேன் என்பதை உணர்வது. It is about seeing my insignificant, how insignificant I am. நான் எவ்வளவு ஒரு முக்கியமில்லாத ஒரு சாதாரண நபர் என்பதை உணர்வதை பொறுத்தது. It's about, you know, seeing my own nothingness before God. என்னுடைய ஒன்றுமில்லா தேவனுக்கு முன்பதாக என்னுடைய ஒன்றுமில்லாத தன்மையை நான் உணர்வது. I think somebody said, you know, being poor in the spirit means it's being reduced to a level of a beggar. ஒருவர் இப்படியாக சொல்லுவார், ஆவியிலே எளிமை உள்ளது, ஆவியில் எளிமை என்பது ஒரு பிச்சைக்காரனுடைய தரத்துக்கு நம்மை இறக்கிக் கொள்வது, நிலைக்கு, பிச்சைக்காரனுடைய நிலைக்கு நம்மை வைத்து பார்ப்பது. And remaining there continuously. தொடர்ந்து அந்த நிலையிலேயே நாம் நிலைத்திருப்பது. And that is what it means to be poor in spirit. அதுதான் ஆவியிலே எளிமை உள்ளது என்பது. You know, a beggar is not a self-sufficient person. ஒரு பிச்சைக்காரனை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவன் தன்னிறைவு அடைந்த மனிதன் அல்ல, அவனுக்கு எல்லாமே இருக்காது. Yeah, if he is self-sufficient, he will not be begging in the first place. அவனுக்கு எல்லாமே இருந்து ஒரு நிறைவு பெற்ற மனுஷனா இருந்தால் அவன் தெருவில் இருந்து அவன் பிச்சை எடுக்க மாட்டான். It is seeing my own need always, brothers and sisters. என்னுடைய தேவையை நான் அப்படி பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. You know, when Isaiah came to the presence of God, ஏசாயா தேவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது, Isaiah chapter 6. அதை நாம் ஏசாயா 6 அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். You know, people who came to the presence of God, you know, they saw their own need. தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஜனங்கள் வரும்பொழுது அவர்களுடைய சொந்த தேவையை அவர்கள் பார்க்க வேண்டும். They will first see, you know, their own need. அவர்களுடைய தேவை என்ன, அவர்களுக்கு தேவையானது என்ன, எப்படிப்பட்ட தேவையில இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முதலாவது பார்க்க வேண்டும். In verse chapter 6 verse 5. 6 அதிகாரம் 5 வசனம். He said, "Oh, is me." ஐயோ, நான் அதமானேன். He said, "I am a man of unclean lips." நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். He saw his own need in the presence of God. அவன் தேவனுடைய சமூகத்திலே அவனுடைய தேவையை அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை பார்த்தான். And he was crying and begging for mercy from God. தேவனிடத்திலே சென்று தேவனுடைய இரக்கத்துக்காக அவன் கதறுகிறான். He said, "Lord, I am ruined." நான் அதமானேன் என்று சொல்லுகிறான். It's about admitting my own need, our own need. அது It's about admitting our own need. என்னுடைய தேவைக்கு தேவையை சந்தியும் தேவனே என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு விட்டு கொடுப்பது, ஒத்துக்கொள்வது, நம்முடைய தேவையை தேவனுடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்வது. நாம் எப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை தேவனுடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்வது. You know, if I tell a beggar, hey, you don't have any food, you don't have any money. If நாம் இப்படி வைத்துக் கொள்வோம், நான் சென்று ஒரு பிச்சைக்காரனிடத்திலே நான் சொல்லுகிறேன், பிச்சைக்காரனே, உனக்கு சாப்பாடு இல்லை, உன்னிடத்திலே பணமே இல்லை என்று நான் சொல்கிறேன். What do you think he will say? அவன் நான் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்வான்? He will not say, "No, who said I have food?" என்னிடத்திலே சாப்பாடு இருக்கிறது என்று நான் எப்பொழுது சொன்னேன்? Who said I have no money? என்னிடத்திலே பணம் இருக்கிறது என்று யார் சொன்னது? He will admit his need. அவன் இப்படிப்பட்ட நிலையிலே தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை ஒத்துக்கொள்வான். Because he was actually so. He was poor, he doesn't have any food, he doesn't have any money. ஏனென்றால் அவன் அப்படிப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறான். அவனுக்கு உணவு கிடையாது, அவன் ஏழையா இருக்கிறான், அவனிடத்திலே பணம் இல்லை. Do you think that he will pretend as if he is rich, as if he is having everything? அவன் தன்னிடத்திலே எல்லாமே இருக்கிறது போல அவன் நடிப்பானா? He will not. அவன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டான். But do we pretend in some situations and project ourselves what we are actually not. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இல்லாதபடி வேறு ஒரு தோற்றத்தை அநேக சூழ்நிலைகளை காண்பித்து நாம் நடிக்கிறோமா? If I am poor in spirit, நான் ஆவியிலே எளிமை உள்ளவனாய் இருந்தால், that is if I am reduced to a level of a beggar, எப்படி என்றால் என்னுடைய நிலையை ஒரு பிச்சைக்காரனுடைய நிலைக்கு என்னை இறக்கிக் கொள்வது. இறக்கிக் கொண்டால் when somebody says to me, ஒரு யாரோ ஒருவர் என்னிடத்திலே வந்து சொல்லும் பொழுது, brother, what you have done is wrong, சகோதரே நீங்கள் செய்த காரியம் தவறு, or what you said is not right, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது தவறு, அது சரியல்ல. If I am poor in spirit, நான் மாத்திரம் ஆவியிலே எளிமை உள்ளவனாய் இருந்தால், I will not reject that. அப்படி சொன்ன உடனே அதுக்கு நான் மறுக்க மாட்டேன், அதை மறுப்பு சொல்ல மாட்டேன். I will not fight. நான் அதற்காக சண்டை போட மாட்டேன். I will not argue over it and try to prove that I am not so. அவர்களோடு கூட விவாதம் பண்ணி நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று சொல்லி நான் வாதாட மாட்டேன். If I am poor in spirit, நான் ஆவியிலே எளிமையுள்ள மனுஷனா இருந்தால் அப்படி செய்ய மாட்டேன். If I am reduced to a level of a beggar in my own eyes, I will not do that. என்னுடைய கண்களுக்கு என்னுடைய நிலையை ஒரு பிச்சைக்காரனுடைய நிலைக்கு நான் இறக்கிக் கொண்டால் நான் அப்படி செய்யவே மாட்டேன். Now I have told this incident earlier and I want to tell it again. நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை நான் சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன். I remember a small incident about brother Michael. சகோதரர் மைக்கேலை பற்றி ஒரு சிறிய காரியத்தை, ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூறுகிறேன். அவர் எல்டர் பிரதர், நம்முடைய மூத்த சகோதரர். There are many people in the church who always criticize him. சபையில் இருக்கிற அநேக ஜனங்கள் அவரை குற்றப்படுத்துவார்கள். It is a, you know, sad thing and a bad thing to criticize a godly brother in authority. தேவன் கொடுத்த அதிகாரத்திலே இருக்கிற ஒரு தேவனுடைய சகோதரனை குற்றப்படுத்துவது என்பது ஒரு நல்ல காரியமே அல்ல, மிகவும் துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். You know, if those people had known God, they would not have criticized him. யாரெல்லாம் தேவனை நன்றாக அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் குற்றப்படுத்தவே மாட்டார்கள். They will not criticize a servant of God. தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர்கள் குற்றப்படுத்த மாட்டார்கள். People don't realize how much blessing they are losing when they criticize a man of God. ஒரு தேவ மனுஷனை குற்றப்படுத்தும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதங்களை இழக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. And especially if that person is a humble person, what a great loss for such people who criticize that person. நீங்கள் நாம் அப்படி குற்றப்படுத்துகிற அந்த சகோதரன் ஒரு தாழ்மையுள்ள சகோதரனா இருந்தால் அவரை குற்றப்படுத்தும் பொழுது எவ்வளவு பெரிய இழப்பு. So one brother X said to another brother Y in the church that brother Mike is a lover of money. சபையில் இருந்த யாரோ ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனிடத்தில் சென்று சகோதரர் மைக்கேல் பண ஆசை உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறார். So brother X told brother Y that Michael brother is a lover of money. சகோதரன் X சகோதரன் Y இடம் சென்று, இதோ மைக்கேல் சகோதரன் மைக்கேல் அவர் பண ஆசை உடையவர் என்று சொல்லுகிறார். So brother Y told and he went and told brother Michael, brother X said that you are a lover of money. அதன் பிறகு இந்த சகோதரன் Y மைக்கேல் பிரதரிடம் சகோதரன் மைக்கேலிடம் சென்று, இதோ இன்னொரு சகோதரன் X உங்களை பற்றி நீங்கள் இப்படி பண ஆசை உள்ளவர் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இருக்கிறார். Do you know what is the immediate response from brother Mike? சகோதரன் மைக்கேலிடம் இருந்து உடனடியாக வந்த பதில் என்ன தெரியுமா? He said, brother, I never said that I have completely overcome the love of money. அப்படியே சகோதரன் சொன்ன உடனே சகோதரர் மைக்கேல் இப்படியாக சொன்னார், பிரதர், நான் ஒரு நாளும் நான் பண ஆசையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு விட்டேன், விடுதலை அடைந்து விட்டேன் என்று சொன்னதில்லையே. So whatever that brother X told is not wrong. உங்களிடம் அந்த சகோதரன் X என்ன சொன்னாரோ அது தவறு கிடையாது. He put a full stop. He stopped with that. அந்த காரியத்துக்கு அங்கேயே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதை நிறுத்தி விட்டார். This is what it means to be poor in spirit. ஆவியிலே எளிமை உள்ளது என்றால் இப்படித்தான், இப்படி இருப்பதுதான். He did not say to that person, do you think God would have chosen me as an elder if I have heard love of money in my heart? சகோதரர் மைக்கேல் இந்த காரியத்தை கேட்ட உடனே அவர் இப்படியாக பதில் சொல்லவில்லை. நீங்கள் என்னை பற்றி சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு தெரியுமா, என்னிடம் மாத்திரம் பண ஆசை இருந்திருந்தால் என்னை இந்த சபைக்கு ஒரு மூப்பராக தேவன் தெரிந்து கொண்டிருப்பாரா? Don't believe what that brother is saying. அந்த சகோதரன் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் நம்பாதீர்கள். He is only criticizing me. அவர் என்னை குற்றப்படுத்துகிறார். He is falsely accusing me. தவறாக என்னை அவர் குற்றப்படுத்துகிறார். Oh, brother Mike never said like that. ஆனால் சகோதரர் மைக்கேல் இவ்வாறெல்லாம் சொல்லவே இல்லை. In fact, he had a greater regard for the brother X who told about him to brother Y. ஆனால் அவர் அப்படி மறுத்து பேசுவதற்கு பதிலாக யார் அவரை பற்றி குற்றப்படுத்தினாரோ அந்த சகோதரனை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தோடு கூடிய ஒரு பதிலை இந்த சொன்ன சகோதரனிடத்திலே பிரதர் மைக்கேல் சொன்னார். யார் அவரை குறித்து குற்றம் சொன்னாரோ அந்த சகோதரனை குறித்து அவர் மேன்மையாக தான் பார்த்தார். So it will be very easy, you know, to fellowship with such brothers who have, you know, poverty in spirit. யாரெல்லாம் ஆவியிலே எளிமையுள்ள சகோதரர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்வது என்பது எளிமையான காரியம். To have seen their own need. யாரெல்லாம் தங்களுடைய தேவையை பார்க்கிறார்களோ. It is very easy to fellowship with such brothers. அப்படிப்பட்ட சகோதரர்களோடு கூட and sisters. அப்படிப்பட்ட சகோதரர்களோடு கூட அப்படிப்பட்ட சகோதரிகளோடு கூட ஐக்கியம் கொள்வது என்பது எளிமையா இருக்கும். So being poor in spirit means ஆவியிலே எளிமையா இருப்பது என்பது seeing my own need especially in a conflict. என்னுடைய தேவையை நான் பார்ப்பது. எப்பொழுதெல்லாம் ஒரு முரண்பாடான சூழ்நிலை வருகிறதோ அந்த சூழ்நிலையிலே நான் என்னுடைய தேவையை பார்ப்பது. Supposing your wife or your husband tell you that you are wrong. ஒருவேளை உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ வந்து உங்களிடத்திலே நீங்கள் செய்தது தவறு என்று சொல்கிறார்கள். What you have done is wrong. நீங்கள் என்ன செய்தீர்களோ அது சரியல்ல என்று சொல்கிறார்கள். What is my first response? அப்படி சொன்ன உடனேயே உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? The first response. உடனடியாக வருகிற பதில். Do I vehemently say no? And justify what I have done is right. உடனடியாக அதை மறுத்து இல்லை நான் என்ன செய்தேனோ அது கரெக்ட் சரிதான் என்று சொல்லி நியாயப்படுத்துவோமா? If my first response is no, to take it to the Lord and asking the Lord, have I done it wrongly, Lord? If that was our first response. ஆனால் அதற்கு பதிலாக அந்த காரியத்தை தேவனிடத்தில் எடுத்து சென்று ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேனோ இடத்திலே தவறு இருக்கிறதா? Help me Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Convict me Lord if I have done something this thing wrongly. நான் ஒருவேளை இந்த காரியத்தை தவறாக செய்திருப்பேன் ஆனால் எனக்கு அதை உணர்த்தும் ஆண்டவரே. Have I deceived myself Lord? நான் என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேனோ? You know, if such response comes to me first before I respond to my wife or the husband. என்னுடைய மனைவியிடத்திலோ அல்லது கணவரிடத்திலோ பதில் சொல்வதற்கு முன்பதாக நான் இப்படியாக தேவனிடத்தில் சென்று என்னுடைய கிரியை இப்படி இருக்குமானால் Then I am poor in spirit. அப்பொழுது நான் ஆவியிலே எளிமையுள்ள ஒரு மனுஷன். Before responding, if we take it to the Lord in our heart, God will definitely help us. அவர்களுக்கு நம்மை கேட்ட நபருக்கு நாம் பதில் சொல்வதற்கு முன்பதாக அந்த காரியத்தை அப்படியே நாம் தேவனிடத்தில் எடுத்து செல்வோமானால் கண்டிப்பாக தேவன் நமக்கு உதவி செய்வார். No, when our partner criticizes in front of others especially. நம்முடைய வாழ்க்கையினை மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை குற்றப்படுத்தும் பொழுது How do we respond? உங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது? My first response will say whether I am poor in spirit or not. நான் சொல்லுகிற பதில் அதுவே தீர்மானித்துவிடும். நான் ஆவியிலே எளிமை உள்ள மனுஷனா இல்லையா என்பதை நான் உடனடியாக சொல்லுகிற அந்த பதிலே காட்டி கொடுத்து விடும். Now we all know about the rebellion of Korah. நாம் எல்லோருக்கும் தெரியும் கோரா எதிர்த்து நின்ற அந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். Numbers chapter 16. எண்ணாகமம் 16 அதிகாரம் verse 2 and 3. 2-3 வசனங்கள். And they rose up before Moses together with some of the sons of Israel, 250 leaders of the congregation, chosen in the assembly, men of renown. They assembled together against Moses and Aaron and said to them, You have gone far enough, for all the congregation are holy, every one of them, and the Lord is in their midst. So why do you exalt yourself above the assembly of the Lord? இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். What was Moses' first response? மோசேனுடைய இப்படி கேட்ட உடனே மோசே செய்த காரியம் என்ன? முதல் முதலாய் மோசே உடனடியாக என்ன செய்தான்? Be read in verse 4. அதை நாம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம். When Moses heard this, he fell on his face. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். That means he did before giving a response to that rebellious people. He fell before God and he was speaking to God. இந்த எதிர்த்து நின்ற ஜனங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக அவன் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று தேவனுக்கு முன்பதாக முகங்குப்புற விழுகிறான். That is, you know, being poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளது உள்ளவர்கள் என்றால் இப்படித்தான். You know, that was continuously, that is why, you know, God attested him that he was the humblest person on earth in his generation. தொடர்ந்தேச்சியாக இப்படியாக ஆவியிலே எளிமையா இருப்பது, அதனால் தான் தேவன் மோசேயை பார்த்து பூமியில இருக்கிற மனுஷர்கள் எல்லாரை காட்டிலும் சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி அவனை சொன்னார். You know, again in verse 12 we read, மீண்டுமாக நாம் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். He sent a summons to Dathan and Abiram. அபிராமையும் தாத்தானையும் அழைத்து வரும்படி அவன் செய்தி அனுப்புகிறான். And they were criticizing him in verse 13 and 14. 13-14 வாசிக்கிறோம், அவர்கள் அவனை மறுபடியும் குற்றப்படுத்துகிறார்கள். He said, we will not come up. நாங்கள் வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். Is it not enough that you have brought us up out of a land flowing with milk and honey to have us die in this wilderness, but you would also lord it over us? 14-ஆம் வசனத்திலே, நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் 13 and 14. இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ? Verse 14. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். They said, we will not come. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வரவில்லை, வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். They defied Moses' orders. Defied Moses. மோசே கட்டளையிட்ட காரியத்துக்கு அவர்கள் எதிர்க்கிறார்கள். But how did Moses respond? ஆனால் மோசே இதற்கு அவனுடைய பதில், அவன் செய்கிற காரியம் என்ன? We read that in verse 15. அதை நாம் 15-ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Of course, that answer which those people said, it made him angry. அந்த ஜனங்களுடைய பதிலை கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வருகிறது. But in anger he did not speak to them. He says, verse 15, Moses became very angry and said to the Lord. ஆனால் அப்படி கோபம் அடைந்து எந்த ஜனங்கள் அவனுக்கு எதிர்த்து பேசினார்களோ அவர்களிடம் பேசுவதற்கு பதிலாக அவன் தேவனை நோக்கி பேசுகிறான். He spoke to the Lord first. அவன் முதலாவது கர்த்தரை நோக்கி அவன் பேசுகிறான். He did not, you know, say anything in anger to Dathan and Abiram. கோபப்பட்டு அவனை எதிர்த்து பேசின அந்த ஜனங்களிடத்திலே அவன் பேசவில்லை. That is being poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளது என்றால் அதுதான். You know, if I assert what I have done, what I am saying is right, and what my partner is saying is wrong, or what that brother is saying is wrong, or that sister is saying is wrong, all that I am saying is right, I am not poor in spirit. என்னுடைய வாழ்க்கை துணை செய்த காரியம் தவறு, அல்லது அந்த சகோதரன் செய்த தவறு, அல்லது இந்த சகோதரி செய்த தவறு, இப்படி நான் சொல்வேனானால் நான் ஆவியிலே எளிமை உள்ள மனிதனே அல்ல. Because I do not see the possibility that even I could have been wrong. நானும் தவறு செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த காரியத்தை பார்க்க நான் தவறுகிறேன். And like Moses, I am not taking the matter to the Lord first, but I respond to my partner or to others first. Naan devanidathile indha kaaryathai eduthu sella Moses seidhathu pola devanidathile indha kaaryathai eduthu sellamal enudaiya vaalkai thunaiyidathile naan badhil solluvathu. Those thing doesn't say that I am poor in spirit. Appadi naan seivan endral adhu naan aaviyile elimai ullavan endru ennai kaattathu. And another thing, you know, if I show myself victorious, இன்னொரு காரியம், என்னை எல்லா விதத்திலும் ஒரு ஜெயம் கொண்ட ஒரு மனிதனாய் என்னை காட்டுவது. When I am actually defeated, ஆனால் நான் தோல்வியடைந்த ஒருவனாய் இருக்கும் பொழுது ஜெயம் பெற்றவனாய் மற்றவர்களுக்கு முன்பதாக நான் காட்டுவேன். Or when I show myself as spiritually rich, அல்லது ஆவிக்குரிய விதமாக என்னை ஐஸ்வர்யவானாய் காட்டுவது. When I am actually a spiritual, when I am actually spiritually a beggar, ஆவிக்குரிய விதத்திலே ஒரு பிச்சைக்காரனாய் இருக்கும் பொழுது என்னை பணக்காரனாய் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாய் காட்டுவது. Then I am not poor in my spirit. அப்படி நான் செய்வேன் என்றால் நான் ஆவியிலே எளிமை உள்ளவன் அல்ல. You know, the Laodicean church elder was like that. லவோதிக்கேயா சபையினுடைய மூப்பர் அப்படித்தான் இருந்தார். You know, if I feel I am so important in the church, இந்த சபையிலே நான் மிகவும் முக்கியமானவன் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். Than others. இங்கே இருக்கிற மற்றவர்களை காட்டிலும் நான் முக்கியமானவன். Or see myself as somebody in the church. சபையில் இருக்கிற மற்றவர்களை காட்டிலும் நான் இப்படி முக்கியமானவன் என்று சொல்லி நான் என்னை பார்க்கும் பொழுது I am not poor in spirit. நான் ஆவியிலே எளிமையானவன் அல்ல. You know, we can easily become like that when God blesses us or bless others through us. We can, you know, we can easily think of ourselves like that when God blesses us. Or God blesses others through us. நாம் இப்படி நினைத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் என்னை இந்த சபையில் ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற நினைப்பு நமக்கு எளிதாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. Then, you know, if I take that to my heart, then I'm not poor in spirit. நான் அப்படி அந்த காரியம் வந்தவுடனே அதை என்னுடைய இருதயத்திலே நான் அதை வைத்துக் கொள்வேன் என்றால் நான் ஆவியிலே எளிமையானவன் அல்ல. If I think that I don't need to be corrected. இன்னொரு காரியம், நான் யாராலும் சரி செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவன், நான் செய்வதெல்லாம் சரிதான் என்ற எண்ணம் எனக்கு இருக்குமானால் then I am not poor in spirit. அப்படி இருக்கும் பொழுதும் நான் ஆவியிலே எளிமை உள்ளவன் அல்ல. When somebody corrects us, யாரோ ஒருவர் நம்மை சரி செய்யும் பொழுது, நம்முடைய தவறை சுட்டி காட்டும் பொழுது what is our first response? நம்முடைய உடனடியாக நம்மிடத்திலிருந்து வருகிற பதில் என்ன? And that will tell you whether you are a spiritually poor person or a proud person. அப்படி சொல்லுகிற அந்த பதில் தீர்மானித்து விடும் நீங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவரா அல்லது பெருமையா இருக்கிறீர்களா என்பதை. Haughty in spirit. ஒரு மேட்டிமையான ஆவியோடு இருக்கிறீர்களா என்பதை அது காட்டிவிடும். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, what all the blessings that we lose by, you know, not being poor in the spirit. நாம் ஆவியிலே எளிமையுடையவர்களாய் இல்லாததினால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறோம். Another evil thing that I found in me. என்னிடத்திலே நான் கண்ட இன்னொரு தீமையான காரியம். When I heard a word preached in the church. சபையிலே ஒரு வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது the temptation is to think that this word is not for me. உடனடியாக எனக்கு வருகிற சோதனை இந்த வார்த்தை இப்பொழுது பேசப்பட்ட இந்த காரியம் எனக்கு அல்ல. Oh, this is for my wife. இது என்னுடைய மனைவிக்கு தான். Now we can think this is for my husband. மனைவிகள் நினைக்கலாம் இது என்னுடைய கணவருக்கு தான் இந்த வார்த்தை. Oh, this is for that brother. This is for that sister. This is for that family. இது அந்த சகோதரனுக்கு தான் இந்த வார்த்தை, அந்த சகோதரிக்கு தான் இந்த வார்த்தை, அந்த குடும்பத்துக்காக தான் இப்பொழுது இந்த வார்த்தை பேசப்படுகிறது. This is so evil. இது ஒரு மிகவும் தீமையான ஒரு காரியம். Supposing, you know, you and your wife had a conflict at home. ஒருவேளை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளும், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வீட்டிலே ஒரு பிரச்சனை, ஒரு முரண்பாடான கருத்து நிலவுகிறது. Maybe your wife lost her temper. உங்கள் மனைவி பொறுமை இழந்து அவர்கள் கோபப்பட்டு விடுகிறார்கள். And you know, in that conflict you wanted to say a point to your wife. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு கருத்தை ஒரு ஓகே அப்படி அந்த கோபப்பட்ட அந்த முரண்பாடான அந்த சூழ்நிலையிலே நீங்கள் உங்கள் மனைவியிடம் ஒரு கருத்தை சொல்லி அவர்களை புரிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். And she is not willing to accept that. ஆனால் அப்படி நீங்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. And we come to the church. இப்படியா இருக்கிற சூழ்நிலையிலே சபைக்கு வருகிறீர்கள். Suppose the brother who is sharing the word. அப்படி வருகிற சூழ்நிலைகளே சபையிலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரர், if that brother tells exact preaches exactly what you wanted to tell to your wife from the pulpit, அப்படி நீங்கள் சபைக்கு வரும்பொழுது உங்கள் மனைவிக்கு எந்த காரியத்தை சொல்லி உணர்த்த நினைத்தீர்களோ அதே காரியத்தை இந்த இந்த இடத்துல இருந்து அந்த சகோதரன் சபைக்கு கொடுக்கிறார். How do you feel? அப்பொழுது நீங்கள் எப்படி நினைப்பீர்கள்? You know, it's the same for the wives also or anybody. இது மனைவிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் உங்கள் கணவருக்கு சொல்ல நினைத்த ஏதோ ஒரு காரியத்தை சபையிலே புல்பீட்டிலிருந்து அந்த சகோதரன் வார்த்தையாக கொடுக்கிறார். How do you feel? அப்பொழுது நீங்கள் எப்படி நினைப்பீர்கள்? Your first response will tell you whether you are poor in spirit or not. உங்களுக்கு உங்களிடத்திலிருந்து வருகிற உடனடி பதில் அது சொல்லிவிடும் நீங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களா இல்லையா என்பதை. But instead, if you know, if I am so excited about that what a message to my wife. ஆனால் நான் உடனடியாக அப்படியே உற்சாகம் அடைந்து களி கூர்ந்து, ஆஹா, என் மனைவிக்கு எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. What a pretty message to my husband. என்னுடைய மனைவிக்கு எப்படி ஒரு அருமையான வார்த்தையை தேவன் கொடுத்து விட்டார். என்னுடைய கணவருக்கு எப்படி தேவையான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். If I think like that, if we think like that, we are not poor in spirit. அப்படி நாம் நினைப்போமானால் நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அல்ல. Instead, அதற்கு பதிலாக, If I cry in my heart, ஆனால் என்னுடைய இதயத்திலே நான் கதறி, Lord, I too am a needy man. ஆண்டவரே, நானும் தேவையோடு இருக்கிற மனுஷன்தான். I too am a needy woman. நானும் தேவையோடு இருக்கிற ஒரு மனுஷி தான். Oh Lord, convict me of my own sin. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை எனக்கு உணர்த்தும். Brothers and sisters, if you don't have that cry, சகோதர சகோதரியே, நம்மிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு கதறல் இல்லாது இருக்குமானால், you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? Our partner will receive the word and they will repent. நம்முடைய வாழ்க்கை துணை அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனம் திரும்பி விடுவார்கள். And they will reconcile with God and us. தேவனோடு கூட அவர்கள் ஒப்புரவாகி விடுவார்கள், நம்மோடும் ஒப்புரவாகி விடுவார்கள். But we will be haughty in spirit. ஆனால் நாம் நம்முடைய ஆவியிலே மேட்டிமையுடையவர்களாய் பெருமையுடையவர்களாய் மாறிவிடுவோம். We will lose the blessings. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். And we will fall into the most worst sin of spiritual pride. இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மோசமான பாவமாகிய ஆவிக்குரிய பெருமை என்ற அந்த பாவத்திலே நாம் இழந்து விடுவோம். If you see God's glory, நாம் தேவனுடைய மகிமையை நாம் பார்த்தோமானால், like Isaiah, ஏசாயா எப்படி பார்த்தாரோ அப்படி நாம் பார்க்கும் பொழுது, we will be poor in spirit. நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருப்போம். We will see our nothingness, that's in us. நாம் நம்முடைய ஒன்றுமில்லாத தன்மையை, நாம் பாவியாக இருக்கிற அந்த தன்மையை நாம் பார்ப்போம். But if we compare ourselves with others, ஆனால் நாம் மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்த்தால், if I compare myself with my wife or my husband or another brother, என்னை நான் என் மனைவியோடு கூட நான் ஒப்பிட்டால், அல்லது என்னுடைய கணவரோடு கூட நான் ஒப்பிடும் பொழுது, அல்லது சபையில் இருக்கிற யாரோ ஒரு சகோதரனோடு கூட சகோதரியோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளும் பொழுது, we will become haughty. நாம் மேட்டிமை உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். Isaiah saw God and he saw his own need. ஏசாயா அவனுடைய சொந்த தேவையை அந்த தேவனுடைய சமூகத்திலே பார்த்தான். Now Job saw the glory of God and he learned to see how insignificant he was. யோபுவும் தன்னுடைய தேவையை தேவனுக்கு முன்பதாக பார்த்து தான் எப்படி ஒரு நீசன், ஒரு முக்கியமில்லாத ஒரு மனுஷன் என்பதை அவன் பார்த்தான். Sisters, சகோதர சகோதரிகளே, the Lord said, you know, blessed are those who are poor in spirit. தேவன் சொல்கிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Yeah, there is a great blessing in that. அதிலே பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. Do you want to be continuously in the fire for the Lord? அவர்கள் தொடர்ந்தேச்சியாய் தேவனுக்காக பற்றி எரிவார்கள். No, do you have a desire, do you want to be continuously in fire for the Lord? நீங்கள் தேவனுக்கென்று தொடர்ந்து அக்கினியாய் பற்றி எரிய விரும்புகிறீர்களா? Do you want to have a continuous revival in your heart, spiritual revival in your heart? உங்களுடைய இதயத்திலே தொடர்ந்து ஆவிக்குரிய எழுப்புதல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? This is the secret. இதுதான் ரகசியம். The Lord said in Isaiah chapter 57. கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 57 வசனத்திலே, அதிகாரத்திலே, verse 15, 15 வசனம், Isaiah chapter 57 verse 15. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். Yeah, we all know this verse. நாம் நமக்கு இந்த வசனம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். But thus says the high and the exalted one who lives forever, whose name is holy, I dwell on a high and holy place, and also with the contrite and the lowly of the spirit, in order to revive the spirit of the lowly and to revive the heart of the contrite. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். If I want the Lord to continuously dwell in me and to continuously revive me, நான் தேவன் தொடர்ந்து என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும், என்னை உயிர்ப்பிக்க வேண்டும், என்னை எழுப்புதல் அடைய செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினால், I have to have this poverty in my spirit. நான் ஆவியிலே எளிமை உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். I have to see my own need. என்னுடைய தேவையே நான் பார்க்க வேண்டும். I have to see my nothingness. என்னுடைய ஒன்றுமில்லாத தன்மையை நான் பார்க்க வேண்டும். And my insignificant. என்னுடைய முக்கியமில்லாத நீசனாய் இருக்கிற நிலையை பார்க்க வேண்டும். You know, again another word in Isaiah. மேலும் இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவிலே 66 அதிகாரம் verse 2 இரண்டாம் வசனம். 66:2 For my hand made all these things, thus all these things came into being, declares the Lord, but to this one I will look, to him who is humble and contrite at spirit, who trembles at my word. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். Lord said, I will look to him, such a person. I will have my eyes on such a person. தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மனுஷனை தான் நான் பார்ப்பேன், இவர் அப்படிப்பட்ட மனுஷன் மேலே தான் என் கண்கள் இருக்கும். My eyes will be on him always. என்னுடைய கண்கள் அவன் மேலே எப்பொழுதுமே இருக்கும். If the Lord revives me, தேவன் என்னை உயிர்ப்பிக்கும் பொழுது, who is there to discourage me? அப்படி தேவனே என்னை உயிர்ப்பிக்கும் பொழுது என்னை யார் சோர்வடைய செய்ய முடியும்? Even if the devil, you know, pours cold water through another person, பிசாசு மற்ற சகோதர மற்றவர்கள் மூலமாக என் மேலே குளிர்ந்த நீரை ஊற்றும் பொழுது, through the neighbors, through our partners, or through the people in the office, நம்முடைய பக்கத்து வீட்டுக்கார் அயலகத்தார் மூலமாக, நம்முடைய வாழ்க்கை துணை மூலமாக, நம்முடைய அலுவலகத்திலே வேலை செய்கிறவர்கள் மூலமாக, அந்த குளிர்ந்த நீரை பிசாசானவன் என் மேலே ஊற்ற முயற்சிக்கும் பொழுது, the Lord will continually pour his Holy Spirit and fire into my heart. ஆனால் தேவன் தொடர்ந்தேச்சியாக என் மேலே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி என்னை அவர் உயிர்ப்பிப்பார் ஊற்றிக்கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவரை, அந்த அக்கினியை என் மேலே அவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். One side the devil might be pouring the cold water, but the other side the Lord will put his Holy Spirit and continuously pour his Holy Spirit and his fire on me, so that I'll be always hot. ஒரு பக்கம் பிசாசானவன் வந்து அந்த குளிர்ந்த தண்ணீரை என் மேலே ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் தேவன் நின்று பரிசுத்த ஆவியையும் அவருடைய அக்கினியையும் என் மேலே ஊற்றிக்கொண்டே இருப்பார். அதனால் நான் தொடர்ந்து அக்னி மயமாய் நான் இருப்பேன். He will be reviving us. அவர் தொடர்ந்து என்னை உயிர்ப்பித்து அவர் என்னை எழுப்புதல் உண்டு பண்ணுவார். Maybe not lose these blessings, brothers and sisters. நாம் ஒரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது சகோதர சகோதரிகளே. You know, being poor in the spirit is the key to attaining spiritual heights. ஆவியிலே எளிமையா இருப்பதுதான் ஆவிக்குரிய அந்த மேன்மையான நிலையை அடைவதற்கான ஒரு சாவி. If we learn this, we will all be truly blessed. இந்த காரியத்தை மாத்திரம் நாம் கற்றுக்கொண்டோமானால் நாம் எல்லோருமே நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். May God, you know, open our eyes. தேவன் தாமே நம்முடைய கண்களை திறப்பாராக. And give us a desire, you know, to seek to be poured in our spirit. ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த வாஞ்சையை, அந்த ஆசையை அவர் தருவாராக. We have to seek that continuously. நாம் தொடர்ந்து அந்த காரியத்தை நாம் வாஞ்சித்து தேடுவோம். So only if like Mary, you know, we sit before the Lord and see his glory. நாம் மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது the Lord said one thing is needed. தேவன் சொல்கிறார் தேவையானது ஒன்றுதான். And Mary has, you know, he found that good part. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத she chose that good part. மரியாள் தன்னை விட்டு எடுத்துப்படாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். And when we continuously sit before the Lord, நாம் தொடர்ந்துச்சியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது we will learn of his humility. நாம் அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். We will learn of his meekness. நாம் அவருடைய அந்த தாழ்மை சாந்த குணம் அந்த சாந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். And we will slowly become like him. We will partake in that glory from one degree to another degree. நாம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த மகிமைக்கு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு சென்று அந்த மகிமையிலே நாம் பங்கு பெற முடியும். So let us learn to sit before the Lord like Mary. நாம் மரியாளை போல நாம் எல்லோரும் அவருடைய பாதத்திலே அமர கற்றுக்கொள்வோம். And the Lord is willing to teach us his humility and meekness. தேவன் அவருடைய தாழ்மையையும் அந்த சாந்த குணத்தையும் அவர் கற்றுத்தருவாராக. May the Lord help us. தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமென். ஆமென்.